வணக்கம், கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேங்க. கூடி சீக்கிரத்தில் வருவேன். இப்போ வந்து எனக்கு ஒட்டுக்கரும்பு அந்த ரேஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், சுகருக்கு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்ல ரகம் கிடச்சா, கண்ணு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் விசாரித்தேன், கிடைக்கல. ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு இடத்துல விசாரித்தேன், கிடைக்கல. சரி, அதான் குரூப்லேயும் 2 மாதத்துக்கு நான் இப்போ இது 3.5 மாதமாக இது தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன 340 ஒரு ரகம் சொன்னாங்க, 240 340 அந்த ரகம் வந்து கொஞ்சம் சுகருக்கு நல்லாயிருக்கும்னாங்க. நாட்டு சக்கரை எடுக்கிறதுக்கு தான் நான் பண்ணுறேன். நான் இப்போ என்ன இதில் வந்து தரணி சுகர்னு சொல்லி ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்குது, அவங்க வந்து 2-3 டைம் வந்து கேட்டு போயிட்டாங்க. பட் நான் அவங்கள்ட்ட விடலை, தனியாக நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் கிடைக்கல. அதனால தான் சரி குரூப் வைஸில் வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி நானும் 3 மாசம்னு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் கண் இருந்துச்சுன்னா, கருணை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இருந்தால் சொல் லைனில் வாங்க. எனக்கு கொஞ்சம் ஏன்னா எந்த ஏரியா என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப நன்றிங்கய்யா.